பறக்குது கொடி பறக்குது கருப்பன் கோட்டையில கும்மி கொட்டி ஆடிடுவோம் பாட்டுக கையில பூதப்பட குவிஞ்சிருக்குது கருப்பன் கோட்டையில போர் நடத்தி பகை முடித்து புகழை பாடுது கருப்பன் புகழை பாடுது பூதப்பட குவிஞ்சிருக்குது கருப்பன் கோட்டையில ஓர் நடத்தி பகை முடித்து புகழை பாடுது கருப்பன் புகழை பாடுது ஒடி பறக்குது ஒடி பறக்குது கருப்பன் கோட்டையில கும்மி கொட்டி ஆடிடுவோம் பாட்டுக கையில சாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா கருப்பா கோட்டை கருப்பா சங்கிலி கருப்பா பதினெட்டு படி கருப்பா கொடி பறக்குது கொடி பறக்குது கருப்பன் கோட்டையில கும்மி கொட்டி ஆடிடுவோம் பாட்டுக கையில கொடி பறக்குது கருப்பன் கோட்டையில பாட்டுக கையில கருப்பன் கோட்டை கதவு என்றும் திறந்து இருக்குது எது பரிமும் அஞ்சாத உரம் இருக்குது நெஞ்சில் உரம் இருக்குது கருப்பன் கோட்டை கதவு என்றும் திறந்திருக்குது எது பரினும் அஞ்சாத உரம் இருக்குது நெஞ்சில் உரம் இருக்குது கொடி பறக்குது கருப்பன் கோட்டையில கும்மிய கொட்டி ஆடிடுவோம் பாட்டுக கையில சாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா கொடி பறக்குது கொடி பறக்குது கருப்பன் கோட்டையில கும்மி கொட்டி ஆடிடுவோம் பாட்டுக கையில கொடி பறக்குது கருப்பன் கோட்டையில இரும்பு போல உடல் படைத்த வீரன் என்றாலும் கரும்பு போன்ற மனசுக்காரன் கருப்பசாமியே நம்ம கருப்பசாமியே இரும்பு போல உடல் படைத்த வீரன் என்றாலும் கரும்பு போன்ற மனசுக்காரன் கருப்பசாமியே நம்ம கருப்பசாமியே கொடி பறக்குது கருப்பன் கோட்டையில கும்மிய கொட்டி ஆடிடுவோம் பாட்டுக கையில சாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா கொடி பறக்குது கருப்பன் கோட்டையில கும்மி கொட்டி ஆடிடுவோம் பாட்டுக கையில கொடி பறக்குது கருப்பன் கோட்டையில பாட்டுக கையில கடுத்த வெள்ளம் தடுத்து நிற்கும் கல்லணையாக இருப்பது யார் கருப்பன் என்றால் கவலை போகுது நம்ம கவலை போகுது தடுத்த வெள்ளம் தடுத்து நிற்கும் கல்லணையாக இருப்பது யார் கருப்பன் என்றால் கவலை போகுது நம்ம கவலை போகுது கொடி பறக்குது கருப்பன் கோட்டையில கும்மிய கொட்டி ஆடிடுவோம் பாட்டுக கையில சாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா கொடி பறக்குது கொடி பறக்குது கருப்பன் கோட்டையில, கும்மி கொட்டி ஆடிடுவோம் பாட்டுக கையில. கொடி பறக்குது கொடி பறக்குது கருப்பன் கோட்டையில, ஆடி வாரான் பாடி வாரான் கருப்ப சாமியே, கோடி மின்னல் சுடரை போல இருக்கும் சாமியே, எங்க கருப்ப சாமியே. ஆடி வாரான் பாடி வாரான் கருப்ப சாமியே, கோடி மின்னல் சுடரை போல இருக்கும் சாமியே, எங்க கருப்ப சாமியே. கொடி பறக்குது கொடி பறக்குது கருப்பன் கோட்டையில, கும்மி கொட்டி ஆடிடுவோம் பாட்டுக கையில. சாமி சரணம் ஐயப்பா, சரணம் சரணம் ஐயப்பா, சாமி சரணம் ஐயப்பா, சரணம் சரணம் ஐயப்பா. கொடி பறக்குது கொடி பறக்குது கருப்பன் கோட்டையில, கும்மி கொட்டி ஆடிடுவோம் பாட்டுக கையில. கொடி பறக்குது கொடி பறக்குது கருப்பன் கோட்டையில, ஆடிடுவோம் பாட்டுக கையில. வெற்றி எட்டும் திக்குமெட்ட ஓங்கும் சாமியே, சுருக்கு வாளை வீசி வாரான் மீசை சாமியே, எங்க மீசை சாமியே. வெற்றி எட்டும் திக்கும் எட்ட ஓங்கும் சாமியே, சுருக்கு வாளை வீசி வாரான் மீசை சாமியே, எங்க மீசை சாமியே. கொடி பறக்குது கொடி பறக்குது கருப்பன் கோட்டையில, கும்மி கொட்டி ஆடிடுவோம் பாட்டுக கையில. சாமி சரணம் ஐயப்பா, சரணம் சரணம் ஐயப்பா, சாமி சரணம் ஐயப்பா, சரணம் சரணம் ஐயப்பா. கருப்பா கோட்டை கருப்பா, சங்கிலி கருப்பா, 18 படி கருப்பா. கொடி பறக்குது கொடி பறக்குது கருப்பன் கோட்டையில, கும்மி கொட்டி ஆடிடுவோம் பாட்டுக கையில. கொடி பறக்குது கொடி பறக்குது கருப்பன் கோட்டையில, கொடி ஆடிடுவோம் பாட்டுக கையில. கோபக்கார கருப்பனவன் குளம் படைத்தவன், கோலம் கண்டு கும்பிட்டாலே குறைகள் தீர்ப்பவன், நம்ம குறைகள் தீர்ப்பவன். கோபக்கார கருப்பனவன் குளம் படைத்தவன், கோலம் கண்டு கும்பிட்டாலே குறைகள் தீர்ப்பவன், நம்ம குறைகள் தீர்ப்பவன். கொடி பறக்குது கருப்பன் கோட்டையில, கும்மி கொட்டி ஆடிடுவோம் பாட்டுக கையில. சாமி சரணம் ஐயப்பா, சரணம் சரணம் ஐயப்பா, சாமி சரணம் ஐயப்பா, சரணம் சரணம் ஐயப்பா. கொடி பறக்குது கொடி பறக்குது கருப்பன் கோட்டையில, கும்மி கொட்டி ஆடிடுவோம் பாட்டுக கையில. கொடி பறக்குது கொடி பறக்குது கருப்பன் கோட்டையில, ஆடிடுவோம் பாட்டுக கையில. ஓய்ந்திடாத வீரனவன் சாய்ந்த கொண்டையான், பாய்ந்து வாரான் பறந்து வாரான் பாதுகாவலன், நம்ம கோட்டை காவலன். ஓய்ந்திடாத வீரனவன் சாய்ந்த கொண்டையான், பாய்ந்து வாரான் பறந்து வாரான் பாதுகாவலன், நமது கோட்டை காவலன். கொடி பறக்குது கொடி பறக்குது கருப்பன் கோட்டையில, கும்மி கொட்டி ஆடிடுவோம் பாட்டுக கையில. சாமி சரணம் ஐயப்பா, சரணம் சரணம் ஐயப்பா, சாமி சரணம் ஐயப்பா, சரணம் சரணம் ஐயப்பா, சாமி சரணம் ஐயப்பா, சரணம் சரணம் ஐயப்பா, சாமி சரணம் ஐயப்பா.